சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் அனலாடும் அண்ணாமலை ஈசனே அருளான உண்ணாமுலை நேசனே அனலாடும் அண்ணாமலை ஈசனே அருளான உண்ணாமுலை நேசனே தென்னாடுடை ஈசனே எங்கள் திருநீற்று தவமேஷனே அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் ஒன்றுமில்லை சிவம் என்று உன்னை அடியார்கள் சொன்னாலே அருணாச்சலா குடிவாழ செய்வாயே அருணாச்சலா பயம் ஒன்றுமில்லை பரமேசன் உன்னை மனமேற்றி வைத்தாலே அருணாச்சலா தினம் போற்றி பணிந்தாலே அருணாச்சலா செம்மலையாகி ஜகம் வாழ வேண்டி சீரோங்கி நின்றாயே அருணாச்சலா செந்தணலாகி சிகரத்தில் தோன்றி வானோங்கி வளர்ந்தாயே அருணாச்சலா தென்னாடுடைசனே எங்கள் திருநீற்று தவவேஷனே அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் உன்னை நலம் என்ற சொல்லை நிலையாக்கி கொண்டோமே அருணாச்சலா நினைவாகி நின்றோமே அருணாச்சலா மனம் என்ற கல்லை மலை வைத்த எம்மை அடியேற்றி கொண்டாயே அருணாச்சலா அதை கேற்றி வைப்பாயே அருணாச்சலா பௌர்ணமி நாளில் மௌனத்தில் மூழ்கி மலை சுற்றி வந்தோமே அருணாச்சலா கிரிவல பாதை தரிசனம் காட்டி வரமள்ளி தருவாயே அருணாச்சலா தென்னாடுடை ஈசனே எங்கள் திருநீற்று தவவேஷனே அன்பே சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் ஆன அன்பே சிவம் அனலாடும் அண்ணாமலை ஈசனே அருளான உண்ணாமுலை நேசனே அனலாடு மண்ணாமலை ஈசனே, அருளான உண்ணாமுலை நேசனே, தென்னாடுடை ஈசனே, எங்கள் திருநீற்று தவமேஷனே.